بسم الله الرحمن الرحيم. التوضيح المختصر على المنظومة البيقونية أي l'explication de البيقونية في علم الحديث مصطلح الحديث. Et on va étudier ensemble, inshallah ta'ala, le sharh de notre frère الشيخ Abu Hatim Saïd bin Da'as Al-Yafi'i rahmatullah alayhi. Tahmounir ibn Ahmad al-Maghribi, hafidhahullah ta'ala. Cours numéro 12. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. On a vu dans le dernier dars, ولله الحمد, الحديث النازل والعالي. فما هو العالي؟ هو ما قل رجل في ما قل رجل الإسناد إلى النبي صلى الله عليه وسلم. نعم, هو ما قل رجال الإسناد نعم إلى النبي عليه الصلاة والسلام. والنازل العكس, نعم, أي كثرة الرواة. وأنا في سيتي, ما هو الأفضل؟ العالي. العالي لماذا؟ لأن بحثه واجتهاده يعني جهده يعني أقل من والخطأ فيه أقل من النازل. لماذا؟ لأن les recherches en a moins. Plus il y a de rapporteurs, plus chaque rapporteur repama, il peut se tromper, on a dit. Imma Sahwan, imma Amdan. Sahwan, c'est un imam et il se trompe. Amdan, il peut avoir un kadhab. Il peut avoir un vol dans l'isnad. Y'a'tamid al-khata. Had. Wa ba'aduhum, ils ont faddal al-nazil. On avait dit que vous verrez dans les prochains livres, avec la bas. Il a cité huna bi'khtisar. Qala fa'ida. Hada fi sharh Sheikh Hussein al-Hatibi hafidhahullah. Son sharh il est tayyib. الفتوحات القيومية في شرح البيقونية. إلى طيب في شرح إلى مختصر. قال فائدة النزول مفضول ومرغوب عنه. مفضول أي العالي لأفضل. نعم, مرغوب عنه أي العلماء يبخفغ العالي. سي حديث إسناد عالي إلا قدم على النازل معروف. قال والفضيلة للعلو كما تقدم. كما نبي الفضيلة أي الأفضل سالعلو. قال وهذا على قول جمهور المحدثين. جمهور المحدثين يفصل العالي أو النازل أي في الفضيلة. قال وحكى ابن خلاد عن بعض أهل النظر تفضيل النزول. بعضهم ils ont dit ou ils ont prétendu que النازل أي une longue chaîne de transmission avec beaucoup plus de narrateurs, c'est mieux, c'est afdal. Il y a plus de mérite. لماذا؟ قال لأن الإسناد كلما زاد عدده زاد الاجتهاد فيه فيزداد الثواب فيه. C'est pour ça que dans le kalam Cheikh Saïd il avait dit أن بعضهم من جهة il dit que النازل c'est afdal. لماذا؟ لأن tu feras beaucoup plus de recherches, tu auras beaucoup plus de ta'ab, donc tu seras récompensé plus. قال ابن الصلاح رحمه الله الإمام أبو عمرو وهذا مذهب ضعيف ضعيف الحجة. لا شك أن سياد التعب إلى قد أجل, لكن سنة السلف كما نسيتي كلام الإمام أحمد ابن معين il préférait et donnait de l'importance et ils ont montré que العالي c'est أفضل. فمن حيث les deux قسم العالي est أفضل. أما من حيث الجهود في الحقيقة c'est autre chose. Et كذلك on peut répondre أن ربما il va mettre plusieurs jours سيتعب لا شك في الحديث النازل et ربما il va faire plusieurs hadith عالي. فكذلك il va avoir des جهود. ربما هذا il va étudier un hadith نازل, l'autre il va étudier trois عالي. فالجهود سوق الجهود. هذا هي نظر سنقول ضعيف كما قال ابن الصلاح. فالأفضل أي الفضيلة للعلو كما تقدم. قال الإمام البيقوني رحمه الله نأخذ قسما جديدا من أقسام الحديث. قال الإمام البيقوني رحمه الله وما أضفته إلى الأصحاب من قول وفعل فهو موقوف زك. On a vu deux أقسام qui ressemblent à هذا. ما هم أو ما هما؟ المرفوع. المرفوع ما أضيف إلى النبي صلى الله عليه وسلم. هو المقطوع. المقطوع ما أضيف إلى المقطوع ما أضيف إلى التابعي. المرفوع ما أضيف إلى النبي. الموقوف ما أضيف إلى الصحابة. قال الموقوف هو ما أضيف إلى الصحابي من قوله وفعله وخلى عن قرينة تدل على الرفع. Et ça c'est مهم. Donc, t'as un تعريف طيب. ما أضيف إلى النبي صلى الله عليه وسلم من قول وفعل. المرفوع on avait rajouté quelque chose. ما هو في المرفوع on avait rajouté quelque chose. ها؟ في المرفوع قرينة يعني تقرير. تقرير. أحسنت. Pourquoi في الصحابة on le rajoute pas؟ لأن هذا سخاص بالنبي صلى الله عليه وسلم. هذا سخاص بالنبي صلى الله عليه وسلم. لأن النبي صلى الله عليه وسلم إلي مؤيد بالوحي. فالصحابة رضي الله عنهم الموقوف هنا س ما أضيف إلى الصحابي من قول أو فعل. ابن عباس إلى دي. ابن عباس إلى ف رضي الله عنهما. هذا سموقوف. سوف سي إن قرينة كي مونتر كو سي مرفوع. Et ça, Inch'Allah, on va détailler. Une qarina est une chose qui montre que ce hadith, il est marfou'. Et on va lire certains points. قال سواء كان سنده متصلا أو منقطعا منقطعا أو متصلا أو منقطعا. هنا يا أن الصواب أو. قال متصلا أو منقطعا خلافا للحاكم حيث اشترط الاتصال فيه. Et ça fait نظر. Même le مرفوع. On avait vu أن c'est un مرفوع ولو يا pas de سند. ولو يا انقطاع. ولو. لماذا؟ لأن c'est أقسام مرفوع موقوف مقطوع. C'est par rapport au سند ou au متن. C'est par rapport au متن. قال الرسول مرفوع. ولو تبقى دي سند. ولو يا انقطاع. ولو يا ضعف شديد. ولو دي موضوع. C'est un مرفوع موضوع. هكذا الموقوف. ف لا بريسيزيون دو الامام الحاكم فيها نظر سون اشتراط انه الاتصال ستمونخ ان المرفوع والموقوف اكسترا سابيت صحيح سابيت ضعيف. قال وسواء اضافه التابعي او من دونه. لكن افيك التقييد موقوف الى مالك موقوف الى نافع موقوف الى سي تو بريسيز. اما الاطلاق سي بور الصحابي. قال سواء أضافه التابعي أو من دونه. أما هنا il veut plutôt سواء أضافه أي إلى الصحابي. Il veut plutôt هنا سواء أضافه التابعي أو من دونه أي إلى الصحابي. إلى الصحابي. Que ça soit un تابعي نافع علي بن عمر موقوف. Si c'est la parole d'Ibn Umar ou un fils d'Ibn Umar. أو غير التابعي. مثلا مالك il rapporte directement علي بن عمر. On sait qu'il y a un انقطاع. لكن on dira موقوف. ثم on verra حكم الاسناد c'est autre chose. هذا il te montre هنا ان الاتصال c'est pas un شرط. C'est un شرط في الصحة. C'est pas un شرط في المتن de dire موقوف او مرفوع. قال فالعبرة في تسميته موقوفا اضافته الى الصحابي مع خلوه من قرينة تدل على الرفع. Donc si c'est la parole ou un acte, un فعل d'un صحابي, c'est marfou. Sauf si une qarina a une chose qui démontre qu'il est marfou. Aïe, il a le Nabi sallallahu alayhi wa sallam. Et on va lire. Qabla hada, on finit. Qal wa la yutlaq al-waqf ala qawl ghayr al-sahabi au fi'lihi illa muqayyidan. C'est ce qu'on a dit. Quand c'est mawquf, c'est sahabi. Si on veut autre que sahabi, taqid. Maintenant, on dit mawquf an malik. Mawquf an soufyan. Mafhoum. أما sinon si c'est إطلاق الموقوف c'est que c'est un صحابي. قال فيقال موقوفا على فلان. نعم موقوفا على فلان. C'est précisé. Donc tu peux dire موقوف pour autre qu'un صحابي لكن tu précises. Sinon on a un autre لفظ مقطوع. Vous avez remarqué que c'est que des alphas. Que tu dises مقطوع ou موقوف l'essentiel c'est que tu as compris. واحد il dit مقطوع et il veut que c'est un كلام de Soufiane رحمه الله. Un autre dit موقوف على سفيان. C'est la même chose. C'est la même chose في الحقيقة. C'est des اصطلاحات فقط pour que tu comprennes كلام المحدثين. قال راجع المقدمة وفتح المغيث إلى آخره. قول الناظم وهو موقوف زكن. نعم قد يقول قائل ما معنى زكن. On répète le bait de l'imam al-Bayquni رحمة الله عليه. قال وما أضفته إلى الأصحاب من قول وفعل فهو موقوف زكن. Vous avez remarqué أولا qu'il a rajouté زكن pour faire la rime avec من. وما أضفته إلى الأصحاب من قول وفعل فهو موقوف. Il sera arrêté en موقوف, le بيت, il n'y aura pas de وزن. Il a rajouté زوكين pour faire la rime avec من. لكن le rajout qu'il a fait, il y a une معنى. في الشعر, ils ne vont pas rajouter des mots pour faire une rime, il n'y a aucun sens. Là, ils vont trouver un mot أولا pour qu'il y ait une rime et il y a un sens. C'est quoi le sens de زوكين? قال وهو موقوف زوكين أي علم لأن زوكين بمعنى علم فهو موقوف علم أي علم أنه موقوف. قال ويحكم على الموقوف بحسب الحال. نعم كم المرفوع كم المرفوع ça dépend du isnad, est-ce que ce موقوف est صحيح أم لا. المرفوع si le صحيح c'est une حجة. المرفوع si le صحيح c'est une حجة. مرفوع سي كلام النبي صلى الله عليه وسلم او فعل النبي صلى الله عليه وسلم او تقرير النبي صلى الله عليه وسلم. الموقوف سي لصحيح سي با فورسيمون اون حجه اون با فوار التفصيل. اولا اون لي من شرح الشيخ حسين الى سيتي القرائن. الاصل في الموقوف دونك سي كي با مرفوع لكن يا دي شوز قرائن كي بوف مونتري كو سو موقوف اي سو كلام دو سو صحابي في الحقيقه الي مرفوع. أي لا بخي عن النبي عليه الصلاة والسلام. لكن كم صبوا هذا إذا سيتي القرائن. قال أولا نسيت فائدة. قال فائدة زاد بعضهم في تعريف الموقوف قول أو فعل أو تقرير. ينبي أن التقرير فيه نظر. قال والصحيح عدم ذكر التقرير لأن السكوت من غير النبي صلى الله عليه وسلم لا يعد إقرار. دونك ساس من خصوصية النبي عليه الصلاة والسلام. قال وبقي إن أجمعوا على هذا السكوت فشيء آخر. ساسي أتخشوز لا تجتمع أمتي على ضلال. سي ستزدوس بيرسون ينكر فسا الصحابة يبفاسق أسامبلي على خطأ على ضلال. قولهم وخلى من قرينة الرفع. إسساكي لاسيتي في التعريف الشيخ سعيد كذلك. العلماء يسيت هذا أن الموقوف ما أضيف إلى النبي إلى الصحابي من قول أو فعل. ساس الموقوف. لكن يسيت une précision tant qu'il y a pas de قرينه qui montre le رفع tant qu'il y a pas un indice une chose qui montre que le hadith il est مرفوع. الآن يفاليسيتي. قال فإن وجدت قرينة للرفع فهو مرفوع حكما والقرائن كثيرة منها. يفاليسيتي القرائن. سي يسيت قرينة. Le hadith il passe de موقوف à مرفوع. C'est essentiel. لماذا? C'est quoi la différence? نعم. لأن si il est مرفوع, ça devient حجة. أما قول صحابي, comme on va voir, c'est pas forcément une حجة. On va voir le تفصيل في هذا. أولا, les قرائن. La première qui cite, قول الصحابي من السنة كذا. Vu que c'est un compte de sahabi, l'asl c'est que c'est marfou. Lakin si ce sahabi dit mina sunna, kada, c'est marfou. Limada, l'ana mina sunna ay min sunna ta nabi sallam. Exemple. Ka qawli Anas ibn Malik radiyallahu anhu mina sunna, idha tazawwaja al-bikru ala thayyib, an yuqim indaha sab'an, thumma yaqsim. Ça c'est sunna ta nabi sallam. Anahu, s'il se marie avec une deuxième, et cette deuxième, elle est bikr, elle n'a jamais été mariée. Famille sunna, au départ, il ne fait pas al-qisma. Un jour, une nuit chez la première, une nuit chez la deuxième. Là, sunnat Nabi sallallahu alayhi wa sallam, s'il se marie avec une deuxième, elle est bikr, 7 jours directement chez elle. Tout le monde, après les 7 jours, il partage. Est-ce que c'est un hadith marfou? Naam. Les anna Anas, il n'a pas dit qala Rasulullah, ou sami'tu Rasulullah. Là, il parle et dans son corps, il dit minas sunna. Ça montre, c'est comme s'il avait dit « Qala Rasulullah sallam, celui qui se marie avec une bikr, ala athayyib, etc. » Donc, هذا il est marfou. Marfou, hukman. C'est pas un nas. Qala le Nabi sallam. Lakin le hukm, c'est le raf. Donc, c'est le hujjah. En haqiqa, c'est pas la parole de Anas. Anas, il rapporte le hukm de man. Nabi sallam. Premier exemple, minas sunnah. Deuxième exemple, « An yakoul sahabi kunna naf'al kada » الصحابي دي كنا نفعل كذا أي في زمان النبي عليه الصلاة والسلام. قال أو نقول كذا في عهد النبي صلى الله عليه وسلم. Et ça montre أنهم ils faisaient telle chose à l'époque du prophète صلى الله عليه وسلم. هاي le prophète صلى الله عليه وسلم il était معهم et il a pas fait inkar. C'est مرفوع. مثلا قول جابر رضي الله عنه كنا نعزل والقرآن ينزل والقرآن ينزل والعزل معروف العزل معروف أي سيكولوم يسوغتير أفان خروج المني يفزي ست شوز في عهد النبي صلى الله عليه وسلم النبي صلى الله عليه وسلم مؤيد بالوحي سأسوغى منكر الوحي سوغى ديسندو النبي صلى الله عليه وسلم il les aurait réprimandés لكن il a rien dit c'est مرفوع حكم الرفع on dit موقوف عن جابر إلى حكم الرفع c'est حجة c'est حجة فلهذا الحكم cette مسألة c'est que c'est مباح العزل c'est مباح bien sûr avec des شروط il y a une حاجة il faut que l'épouse elle, ça la dérange pas إلى آخره وإلا فتعلمون أن من مقاصد الشرع c'est d'avoir des enfants كما قال النبي صلى الله عليه وسلم إني مكاثر بكم الأمم يوم القيامة تزوجوا الودود الولود لكن si ça dérange pas خاصة اتفقوا على هذا يون حاجة فسي مباح donc première قرينة الصحابي دي من السنة deuxième قرينة الصحابي دي on faisait telle chose à l'époque du prophète صلى الله عليه وسلم et il n'y a pas eu d'incar مرفوع troisième أن يقول الصحابي أمرنا بكذا أو نهينا عن كذا Sahabi dit, on a été ordonné de faire telle chose. Ou on a été interdit. On nous a interdit de faire telle chose. Hukm al-Rab. Les Sahaba, ils prennent les ahkam min man. Et le Nabi sallallahu alayhi wa sallam. Vous avez remarqué que pourquoi ils disent, il est marfou hukman. Il n'y a pas de nas, le Nabi sallallahu alayhi wa sallam. Il aurait dit, amaran al-Nabi. Ou nahan al-Nabi, c'est wadih. Mais maintenant, il dit, omirna, wa nuhina, wa ahalla lana. Tout ça, ça montre. كلا مرفوع حكما قال أو حرم علينا كذا كقول أم عطية الصحابية رضي الله عنها نهينا عن اتباع الجنائز ولم يعزم علينا حديث مذكور في عمدة الأحكام إلى في الصحيحين قال وقول ابن عمر أحلت لنا ميتتان ودمان تقدم معنا في درس البلوغ avec شيخ محمد حفظه الله وقول أنس أمر بلال أن يشفع الأذان ويوتر والإقامة تقدم معنا في الصحيح tout ça c'est des مرفوع لأن qui sait que quand أم عطية رضي الله عنها نهينا عن اتباع الجنائز c'est la شخص من النبي صلى الله عليه وسلم quand ابن عمر dit أحلت لنا ميتتان qui sait qui les a rendu حلال tu leur as montré le حق c'est النبي صلى الله عليه وسلم قول أنس أمر بلال أن يشفع الأذان كي سكا أغدني أبلال دو فعل الأذان دو ست مانيا سن النبي صلى الله عليه وسلم توسا سي قول الصحابة لكن لا حكم الرف كاتخيام اكزامبل أو كاتخيام قرينة أن يقول الصحابي قولا لا مجال للرأي والاجتهاد فيه ساسي مهم صحابي دي قول سو قول في الحقيقة سي تبيع الاناليزي الصحابي يبقى لدير دو لويمم Il n'y a pas de place pour ra'i ou l'ijtihad. Il y a des aqwal, il y a de la place pour l'ijtihad. Sahabi fait un ijtihad, maintenant tout ce qui est rapport avec l'héritage, tout ce qui est rapport des masa'il fiqhiyya. Falihad ibn Mas'ud, radiyallahu anhu, marra, ils lui ont demandé dans une mas'ala d'héritage, fima athkur, na'am, par rapport à une femme qui avait perdu son mari, et ibn Mas'ud, il leur a dit, je vais vous faire une fatwa bi ra'i, ijtihad. Elle a telle chose. Un sahabi, il a entendu Ibn Mas'ud, il a dit, c'est exactement la fatwa de Nabi sallallahu alayhi wa sallam. Ibn Mas'ud, au départ, il ne connaissait pas le hadith, lakin ijtihad. Ça montre que le sahabi, il peut ijtihad. Dans des choses, il n'y a pas d'ijtihad. S'il dit ce qu'elle a, c'est qu'il l'a entendu à Nabi sallallahu alayhi wa sallam. Qala, wa lam yakun ma'roufun bil akhd min al-israiliyat. Avec ce qayd, annahu, il n'est pas ma'rouf de prendre min al-israiliyat. C'est ce qu'il cite, et vous verrez que ce qu'il dit, vous verrez ça dans les autres livres. Al-Muhim, il cite l'exemple d'Ibn Abbas. Qu'aqawl Ibn Abbas, radiyallahu anhuma, al-kursi, mawdi' qadamay al-Rab. Et la riwaya al-mahfouda indana, al-kursi, mawdi' qadamay al-Rahman. Qui c'est qu'il l'a informé? Achèque annahu, il a pris ça, imma an sahabi akhar. Et ce sahabi, il a pris à l'Nabi sallallahu alayhi wa sallam, ou il a entendu directement l'Nabi sallallahu alayhi wa sallam. لأن c'est من أمور الغيب qui sait qu'il a informé que le kursi c'est le موضع de قدمي الرب عز وجل qui sait qu'il a informé إلا من طريقة الوحي إما عن صحابي qu'il a informé عن النبي صلى الله عليه وسلم إما عن النبي صلى الله عليه وسلم فهذا Ça te montre que ce hadith lahu hukm ar-rafa. كذلك un autre exemple, on l'avait vu fi ahkam al-jumu'ah fi ma azkur, le fait de lire sourat al-kahf yawm al-jumu'ah. Annahu ila tal récompense etc. Al-hadith al-marfu' fi nadar, il y a un dha'f fi. Wa as-sahih c'est le mawquf 'an Abi Sa'id. Thabata mawqufan 'anhu. Et fi al-haqiqa ce mawquf ila hukm ar-rafa. لأن كيس كي va informer Abu Sa'id بهذه الفضيلة. Ça c'est أمور من الغيب. Tu fais telle chose, t'as telle récompense. Là, Abu Dinal Wahi, pour montrer est-ce que t'as une récompense ou pas. فلهذا الصحيح أنه celui qui prend أثر أبي سعيد حقيقة لا إلى حكم الرفع. Et il y a beaucoup d'exemples à هذا الباب. On en a vu dans les دروس العقيدة de التوحيد. قال الخامس cinquième قرينة تفسير الصحابي في أسباب النزول كقول جابر كانت اليهود تقول من أتى امرأته من دبرها في قبولها أي من خلفها لكن ضل مكان المشروع صح جاهز في الإسلام قال جاء الولد أحول il aura un problème de vue الأحول معروف فأنزل الله نساؤكم حرث لكم فأتوا حرثكم أن شئتم Ce tafsir al-an de Jabir, la shak annahu stafada min al-Nabi sallallahu alayhi wa sallam. Imma directement, imma bi wasitat sahabi akhar. Lana qui c'est qui va l'informer bi hada tafsir? Fa tafsir al-sahabi fi asbab al-nuzul. Ce verset il est descendu, il te dit sahabi, il est descendu pour tel sabab. Ça c'est hukm al-raf' inda al-ulama. Allah subhanahu wa ta'ala dans ce verset il nous montre anna al-jima' ma'a al-zawja al-asl c'est que c'est halal. C'est dans le makan al-mashru' que ça soit par devant ou par derrière c'est halal amma al-yahoud zamin aqida an cette façon pour eux l'enfant il allait sortir il avait un problème de vue voilà c'est batil Jabir il a démontré an sabab nuzul al-aya c'est cette aqida qu'ils avaient les yahoud et la chaque an hada il l'a pris min al-nabi alayhi sallallahu alayhi sallam directement ou indirectement et ça arrive beaucoup vous avez remarqué les exemples c'est beaucoup as-sahaba qui était très jeune quand un Nabi sallallahu alayhi wa sallam était vivant. Ça arrive beaucoup. Les annahum, beaucoup d'eux, qu'Ibn Abbas, la plupart de ces hadiths, il les a pris en sahabi akhar. Ibn Umar, كذلك. Il était jeune à l'époque du prophète sallallahu alayhi wa sallam. كذلك, Jabir, il était très jeune. Ha'oula, beaucoup, ils ont pris en des autres sahaba. Et ces sahaba al-kibar, qu'Abi Bakr, wa Umar, wa Uthman, wa Ali, tous ceux-là, Ibn Mas'ud, qui étaient des adultes à l'époque du prophète sallallahu alayhi wa sallam, الصحابة الصغار أي الصغار في السن إذن استفدت دي غران صحابة أي إذن أجلت فلهذا تتخوف سقرائن سبين بوكو دي صغار الصحابة رضي الله عنهم on conclut avec فائدة قال إذا صح الموقوف وله حكم الرفع فهو حجة et c'est ça qui est important الآن c'est que c'est une حجة t'as pas le droit de rejeter c'est pas un اجتهاد أبدا c'est pas une fatwa الآن C'est حكم الرفع c'est حكم النبي عليه الصلاة والسلام. قال فإن لم يكن له حكم الرفع لكن لا يعلم له مخالف من الصحابة فكذلك. Donc tu as trois catégories الآن. أي est-ce que le موقوف c'est une حجة أم لا? Tu as trois points. موقوف أي قول الصحابي أو فعل الصحابي. Est-ce que c'est une حجة أم لا? أولا si la حكم الرفع أي les cinq points qu'on vient de donner Il a حكم, il a c'est une hujja. Aïe, c'est, il est marfou. C'est un hadith du prophète sallallahu alayhi wa sallam. Deuxième point, il lam yakun lahu mukhalif min as-sahaba. Kadhalik, ce sahabi, il a un qawl. Son qawl, il s'est propagé. Wa la ahad min as-sahaba ankara alayhi. Personne ankara alayhi. Et son qawl, il est ma'ouf. Hada, al-ulama, ils acceptent son qawl, c'est une hujja. Troisième, fa in hasalat. المخالفة فيؤخذ ما وافق الحق troisième point ابن عباس لا قول عائشة لا نتقول أو ابن عباس لا قول في الحج تعلمون مسألة التمتع on a just cited cet exemple ابن عباس لا قول لأن الأفضل سنة النبي صلى الله عليه وسلم التمتع tu commences par العمرة ثم tu sors de l'Ihram ثم dès que le حج rentre tu refais l'Ihram tu te remets en état d'Ihram تمتع. Je commence par Omar. Omar, il avait un autre قول. Un troisième قول, il y a un khilaf entre les sahaba. في هذا الحال, tu رجح avec الدليل. Tu prends pas ce قول على هذا, ou هذا على هذا. tu rajah avec dalil. Exactement comme qawl al-ulama. Fa al-ulama min babi awla, anna leur kalam, c'est pas une hujja, sauf s'ils citent un dalil. Et fa al-haqiqa, al-hujja, c'est dalil. Ça, c'est important, jiddan. Important, jiddan, donner de l'importance à al-hujja. Il y a beaucoup de gens, ils ont une maladie, al-taqlid wa al-ta'assub, et ils croient qu'ils donnent de l'importance au din. Al-haqiqa, c'est du ta'assub. Et ils délaissent al-hujja. En prétendant, mes chers Foulan, il a dit. Al-Muslim, khasatan al-Sunni, khasatan al-Talib al-Ilm, il donne beaucoup d'importance et du respect aux savants. Et il donne l'importance à l'Hujja. Et les savants, ils ont élevé Talabat al-Ilm, hakada. Lakin al-Muskila, c'est al-Juhal. Al-Juhal. Ils pensent que Cheikh Foulan, il a dit, c'est une Hujja. Alors qu'on vient de voir que Sahabi, si son qawl n'est pas appuyé par un dalil, et il khalif un autre Sahabi, c'est pas une obligation de prendre son qawl. Belle, l'obligation, c'est de prendre al-qawl qui est basé sur le dalil. Ça ne veut pas dire que Sahabi, il va délaisser al-dalil. Abadan. Al-Sahaba, il ne délaisse pas al-dalil, lakin, c'est des êtres humains. Il peut oublier, il peut se tromper. Rubbama, le hadith, il ne lui est pas parvenu qu'à Qissat Omar avec Ibn Abbas. Ou Qissat Omar avec Ali. Quand Omar, il voulait lapider cette majnouna. Ijtihad min. Bel, al-aslo, c'est que celui qui fait zina, il a un hukm. Il est marié, il a été marié ou pas, ma'rouf. Imma la lapidation, imma les coups de fouet. Ma'rouf, hada, fi din l'islam. Omar radiallahu anhu, il lui est pas parvenu le hadith. Anna al-majnouna rufi'a anha al-qalam. Il voulait appliquer le hukm. Ali radiallahu anhu, il lui a montré. Il lui a dit, comment tu vas la lapider? Ou le Nabi sallallahu alayhi wa sallam, rufi'a al-qalam an thalat. Omar, il a arrêté. Ça te montre anna, walaw sans sahabi, jalil, rubbama il oublie, rubbama. Et ça te montre al-hikma anna al-marji' wal-isma, c'est le Nabi alayhi sallallahu alayhi wa sallam. على كل حال ان شاء الله سباب في الموقوف il est complet qu'il a cité هنا. Vous verrez des autres choses dans les autres kutub, لكن هذه نبذة طيبة. فإن خالف النص قال فالحجة كتاب الله والسنة النبي صلى الله عليه وسلم. المخالفة عن الصحابي elle est pas بعمد ابدا. بل أئمة السنة quand tu خالف c'est pas بعمد ابدا, لأن العلماء الأئمة من باب أولى الصحابة leur vie l'ont sacrifié pour suivre le Nabi alayhi salatu wasalam. Lakin, ça ne veut pas dire que tu ne vas pas te tromper. Anta, s'il y a une mukhalaf entre les sahaba, un khilaf, tu reviens à Talib. Tu regardes Omar, pourquoi il a dit telle chose, Ibn Abbas, pourquoi il a dit telle chose, et tu rajah. Ou si tu ne sais pas, tu demandes. Et ce khilaf, il n'est pas fait l'aqida. Il n'est pas fait l'usul. معنا تقسيم وصول فروع إلى منتقد لكن إلى ما في العقيدة للشوز معروفة من الدين لا يبقى عن خلاف بعض المسائل الفقهية كمسائل الحج أو الميراث يبقى خلاف أو الطلاق يدو خلاف حتى بين الصحابة كما نتجي في الوضوء ونفي أحيانا يبقى خلاف أبو هريرة إلى قول ابن عباس إلى النوت نعم هذا سافي أكمل في الحقيقة سافي أكمل pour celui qui est منصف يشخص الحجة. Et ta'lamoun anna Nabi sallallahu alayhi wa sallam akhbara anna al-mujtahid min hadhihi al-umma, ça fait rentrer en premier cas sahaba, si il se trompe dans un ijtihad, il a un ajr. Et si il est son qawl yuwafiq al-haq, il est ala al-sawab, il a deux ajr. Hada fa sahaba, ils ont l'ajr wahid, imma ils ont al-ajrayn, un des deux. Fa ils sont ala khayr, et c'est et c'est nos modèles à nahnu. C'est eux qui ont pris l'ilm à Nabi sallam et c'est eux qui l'ont propagé. Fala yat'an fihim illa mujrim illa makhdoul. Sallallahu subhanahu wa ta'ala al-afiyata wa salam. Naktafi bihada, révisez al-ali wa al-nazil, sahl, vous avez compris. Révisez al-mawquf. Amthila, on conclut avec l'amthila. Amma al-mawquf, bien sûr, il y a deux cas. Qawl wa fi'l, comme on a dit. Al-qawli, on cite un mythal. Qawl Ali radiyallahu anhu, hadithu al-nas bima ya'rifoun. Aturidoun an yukadzab Allah wa rasuluh. Rawah al-Bukhari. Mawquf. Et al-ma'na le sahiha. Qawl sahabi jalil. Ça te montre, t'estafide min aqwalihim. Même s'il n'est pas marfou'. S'il est marfou', c'est une hujja. Lakin, huna, il n'est pas marfou'. Lakin, le kalam, il est sawab. La shak, il y a des adillah qui montrent ça. Hadithu al-nas bima ya'rifoun. Et parle aux gens avec ce qu'ils comprennent. T'as stafid min hada, tu parles à un talib ilm, C'est pas comme tu parles à un ami. Tu dois parler les gens, tu t'adaptes. Ça ne veut pas dire que tu délaisses le haq abadan. Lakin le haq, tu peux le montrer de plusieurs manières. Enfin, si tu as un ami en face de toi, montre-lui ce haq avec des kalams qu'il comprend. Amma, tu lui cites des règles dans le nahou, dans le mustalah. Tu lui cites des règles dans le qa'id, il ne va pas comprendre tout ça. Oh, mais lui directement le hukm avec un kalam simple. Un parle avec toi, un autre kalam. Tu parles avec un frère, c'est pas comme tu parles avec un mubtadi. Un frère qui se trompe, c'est pas comme un mubtadi inval qui ne veut pas le haq. Là. حدث الناس بما يعرفون. Ça c'est مهم. C'est مهم de chaque chose à sa place. كما يقولون لكل مقام مقال ولكل حادث حديث. Donc ça c'est un موقوف عن علي رضي الله عنه. قال الموقوف الفعلي مثال مثاله ما جاء عن ابن عمر رضي الله عنهما أنه كان يدخل الماء إلى عينيه في غسل الجنابة. Est-ce que c'est une حجة؟ لا. مثل هذا الموقوف الآن اجتهاد من ابن عمر. نحن نأتجي quand on a fait صفات الغسل on a vu أن النبي صلى الله عليه وسلم il faisait pas rentrer l'eau dans les yeux. اجتهاد من ابن عمر et il est مأجور. لكن نحن si quelqu'un nous demande est-ce que quand on fait le غسل on fait rentrer de l'eau dans nos yeux, on dit لا. النبي صلى الله عليه وسلم il faisait couler l'eau, sa tête, tout son corps, et on n'a pas de délire أنه il faisait rentrer de l'eau dans ses yeux. Là هذا موقوف فعلي. إن شاء الله c'est compris. Révisé. Et demain, on continue. Demain, c'est quoi, Al-Qis? On a fini, Al-Qira'a, au moins, là? On a fini. Tamam, na'am, wa yuhkam ala al-mawquf, bi hasab al-hal, hada, taqaddam. Et demain, on voit le mursal, et c'est muhim. Hada, c'est muhim. Là, c'est directement lié à au hukm. Al-mursal, et inshallah, si on a le temps, on fera al-munqati'a kadhalik. On a fait le plus long, ya jama'a. Ce qui manque, là, c'est qalil. Al-mursal, wa... الشاذ والتدليس سأبخندها un peu de temps et le reste inshallah c'est سهل. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب.